கட்டா காசு பேக் பண்ணு விப்பன் தோல ஸ்போர்ட் கேம் பேர கூற என்னோட கேம் சும்மா வேண்டாம் பிளா பிளா பிளா உங்களுக்கு பிடிக்கும் வந்த ரத்த தத்த தத்த.